கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. சம்சார சாகரத்துக்கு சேத்துவாய் விளங்கி நமக்கு சித்தியை அடைவிக்கும் ஸ்ரீ மகாலட்சுமியின் சுந்தரமான திருநாமங்களை சேவித்துக் கொண்டு வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 87வது திருநாமத்தை சேவிப்போம். ஸ்திரைண சௌம்யா என்கிற திருநாமம் இது. பிராட்டி நமக்கு செய்யக்கூடிய உபகாரங்களை சென்ற 2 வாரங்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனதானிய கரியா இருந்து கொண்டு நமக்கு எல்லா விதமான மங்களங்களையும் கொடுப்பாள் பிராட்டின்னு பார்த்தோம். அதே போல சித்தியாகிற பாதுகையாக இருந்து கொண்டு எல்லா விதமான சித்திகளையும் நம்மளை அடையச் செய்வாள் பிராட்டி அப்படின்னு பார்த்தோம். இன்றைய தினம் பிராட்டியினுடைய ஒரு தனித்த பெருமையை அனுபவிப்போம். பரதத்துவம் பரம்பொருள் யார் அப்படின்னு கேட்டா ஸ்ரீயஸ்பதியான சர்வேஸ்வரன் அப்படின்னு தான் பல சாஸ்திரங்கள் சொல்றது. அப்படிதான் பல புஸ்தகங்கள் ஆரம்பிக்கிறது. ஸ்ரீயஸ்பதியான சர்வேஸ்வரன் அப்படின்னு சொல்லும் பொழுது சர்வேஸ்வரன் உலகத்துக்கு தலைவன் அப்படிங்கிறவனுக்கு பல குணங்கள் இருக்கு. அவன் ஸ்ரீயஸ்பதியாக இருக்கான் அப்படின்னு தெரியறது. அதனால ஸ்ரீக்கும் இந்த குணங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு பெரியவர்கள் சொல்கிறார்கள். சுவாமி ராமானுஜர் தன்னுடைய சரணாகதி கத்தியத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல ஸ்ரீ பிரபத்தி பண்றார். அப்போ அசங்கேய கல்யாண குணகணாம் அப்படின்னு பிராட்டிய கொண்டாடுறார். பிறகு எம்பெருமான் திருவடியை அடைஞ்சி அவரை கொண்டாடுகிறார். எப்படின்னு பார்த்தா ஞான பலைஸ்வர்ய வீரியசக்தி தேஜ சௌசீல்ய வாத்சல்ய மார்த வார்ஜவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்தியகாம சத்தியசங்கல்ப கிருதித்வ கிருதஜதாத்யசங்கேய கல்யாண குணகணௌக மகாரணவம் அப்படின்னு சொல்லி, அதாவது கல்யாண குணங்கள் நல்ல மங்களமான குணங்கள் அசங்கேயமா இருக்கு, எண்ண முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்னு பிராட்டி விஷயத்துல சொல்லிட்டு, அசங்கேய கல்யாண குணகணம்னு சொல்லிட்டு, எம்பெருமான் விஷயத்துல அசங்கேய கல்யாண குணகணௌக மகாரணவம், அதே மாதிரி எண்ண முடியாத அசங்கேயமான குணங்களை உடையவன் நீ அப்படின்னு சொல்லி, அதுக்கு முன்னாடி அந்த குணங்கள் எவை அப்படின்னு சில குணங்களை பட்டியல் போட்டு சொல்றார் சுவாமி ராமானுஜர். இதிலேந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் பல குணங்கள் எல்லா குணங்களும் ஒரே மாதிரி உள்ளன அப்படிங்கிற விஷயம். இப்போ இது ஒரு விஷயம். நாமே நம் லக்ஷ்மி அஷ்டோத்தர நாமாவளிகள்ல பல இடங்கள்ல பார்த்திருக்கிறோம், எம்பெருமானுக்கு தனித்த ஒரு குணம் தண்டதரத்துவம், அதாவது தண்டனை கொடுக்கக்கூடிய தன்மை. அதே போல பிராட்டிக்கு தனித்த ஒரு குணம் புருஷகாரத்துவம், சிபாரிசு செய்யக்கூடிய தன்மை அப்படின்னு பார்த்திருக்கிறோம். இப்ப முதல்ல சொன்ன விஷயத்துக்கும் இப்ப சொன்ன விஷயத்துக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கா மாதிரி தெரியறது. குணங்கள் எல்லாமே ரெண்டு பேருக்கும் சமம், ரெண்டு பேருக்கும் உண்டு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் எம்பெருமானுக்கு தண்டதரத்துவம் இருக்கு, பிராட்டிக்கு புருஷகாரத்துவம் இருக்கு, அது தனித்து இருக்கு, ஒருவருக்கு இருக்கிற குணம் இன்னொருவருக்கு இல்லை அப்படின்னும் சில இடங்கள்ல தெரியறது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா, இத பத்தி சர்ச்சைகள் நிறைய நடந்தது. நடக்கும் பொழுது மீமாம்சைய கொண்டு புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சா என்ன ஆறுது அப்படின்னு பார்க்கலாம். மீமாம்சை அப்படிங்கிறது வந்து யாகங்களை பத்தி சொல்லும், கர்ம காண்டத்தை பத்தி சொல்லும், அதாவது அக்னிய கொண்டு செய்யக்கூடிய எம்பெருமானுடைய வழிபாட்டுகளை விவரணமா சொல்லும். அப்படி சொல்லும் பொழுது அது ஒரு விஷயம் சொல்றது. அதை புரிஞ்சுண்டா நமக்கு இந்த சந்தேகம் தீரலாம் அப்படின்னு தோன்றது. அது என்ன விஷயம்னு முதல்ல புரிஞ்சுப்போம். பிரகிருதி யாகம் விக்ருதி யாகம் அப்படின்னு ரெண்டு விதமான யாகங்கள் உண்டு. பிரகிருதி யாகத்துக்கு சில நியமங்கள் சில விதிமுறைகள் சொல்லிருக்கு. விக்ருதி யாகத்தை பத்தி சொல்லும் பொழுது இந்த பிரகிருதி யாகத்துல இல்லாத சில விதிமுறைகள் உண்டுன்னு சொல்லியிருக்கு. ஆனா இந்த விக்ருதி யாகத்தை செய்யும் பொழுது பிரகிருதி யாகத்துக்குன்னு சொன்ன விதிமுறைகளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா விக்ருதிக்குன்னு சொன்னத செய்யணும் அப்படிங்கறது சாஸ்திரம் சொல்றது. இப்படி ஒரு விஷயத்த முன்னாடியிலேந்து எடுத்துண்டு அது அதோட தொடர்ச்சியா இன்னொரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு அதிதேசம் பண்றது அப்படின்னு பேரு. இப்போ இந்த உதாரணத்தை வச்சுண்டு நம்மளுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கணும்னு பார்த்தா உதாரணமே கஷ்டமா இருக்கு. ஏன்னா இது அந்த காலத்துல சொல்லப்பட்ட உதாரணம். இத புரிஞ்சுக்கணும்னா தாற்காலிகமா இப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த உதாரணமா சொன்னா சுலபமா புரியலாம். அதுக்கு ஆச்சாரிய அனுகிரகத்துல அடியேன் முயற்சி பண்றேன். இப்போ இந்த காலத்துல ரெண்டு சக்கர வண்டி பைக் அப்படிங்கறது எல்லாரும் ஓட்டா, அதுல பேசிக் வெர்ஷன் உண்டு. அதுல காலால உதச்சாதான் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும், கிக் ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லுவா. இப்போ அந்த பேசிக் வெர்ஷன் எல்லாம் போய் நன்னா வளர்ந்துடுத்து விஞ்ஞானம் வளர்ந்ததுனால இந்த பைக்க இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி அடுத்த வெர்ஷன் கொண்டு வர அதுல பட்டன் ஸ்டார்ட் அப்படிங்கறது இருக்கு. இப்போ பட்டன் ஸ்டார்ட்னா சும்மா கையால் அமுத்தினாலே அந்த வண்டி கிளம்பிடும். அந்த பட்டன் ஸ்டார்ட் இருக்கிற பைக் அப்படின்னு சொன்னா அதுல கிக் ஸ்டார்ட்டும் உண்டு அப்படிங்கறது நாமளே புரிஞ்சுக்கணும். கிக் ஸ்டார்ட் இல்லாமல் பட்டன் ஸ்டார்ட் இருக்கிற பைக்க வைக்க மாட்டான். அதனால பட்டன் ஸ்டார்ட் பைக் அப்படின்னு சொன்னா அதுல கிக் ஸ்டார்ட் இருக்கு அப்படிங்கறத நாம் அதிதேசம் பண்ணிக்கணும். இதுதான் அதிதேசம் அப்படிங்கறதுக்கு அர்த்தம். இப்போ நாம் எடுத்த உதாரணத்துக்கு பின்னாடி போவோம். பிரகிருதி யாகம் விக்ருதி யாகம்னு ரெண்டு இருக்குன்னு சொன்னோம். விக்ருதி யாகம் பண்ணணும்னா பிரகிருதி யாகத்தை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிட்டு அதுல பண்ண வேண்டியவைகள்லாம் பண்ணிட்டு மேல விக்ருதி யாகத்துல என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். அதனால விக்ருதி யாகம் பண்ணணும்னா பிரகிருதி யாகத்தினுடைய பிரக்ரியையும் அதுல அதிதேசம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த உதாரணம் இப்ப புரிஞ்சு போச்சு. இந்த உதாரணத்தை வச்சுண்டு நாம் நம்மளுடைய சந்தேகத்தை தீர்த்துக்க முயற்சி பண்றோம். என்ன சந்தேகம்? எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் எல்லா குணங்களும் சமம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. சில இடங்கள்ல எம்பெருமானுக்கு தண்டதரத்துவம் உண்டு, பிராட்டிக்கு புருஷகாரத்துவம் உண்டு, அது தனித்தனியாக உண்டுன்னு சொல்லியிருக்கு. இந்த சந்தேகத்தை இந்த உதாரணத்தை வச்சுண்டு எப்படி தீர்க்கிறது அப்படின்னு பார்த்தா, பிரகிருதி யாகம் அப்படிங்கறது எம்பெருமான் நாம் புரிஞ்சுண்டா, விக்ருதி யாகம் அப்படிங்கறது பிராட்டின்னு நாம புரிஞ்சுண்டா, ஓரளவுக்கு இந்த சந்தேகம் தீரலாம். எப்படி தீரும்? பிரகிருதி யாகம் அப்படிங்கறது எம்பெருமான்னு புரிஞ்சுண்டா, பிரகிருதி யாகமா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு இருக்கிற குணங்கள் எல்லாம் விக்ருதி யாகம்னு நாம் புரிஞ்சிக்க கூடிய பிராட்டி கிட்டையும் இருக்கு. அதுக்கு மேல புருஷகாரத்துவம் அப்படின்னு ஒரு அதிகமான குணம், எக்ஸ்ட்ரா ஒரு குணமும் பிராட்டி கிட்ட இருக்கு அப்படின்னு புரிஞ்சுண்டுடலாமா அப்படின்னு கேட்டா புரிஞ்சுக்கலாம். புருஷகாரத்துவம் பிராட்டிக்கு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இது சரி. ஆனால் இதுல ஒரு சிக்கல் வருது. என்ன சிக்கல்? பிராட்டிக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு குணம் புருஷகாரத்துவம் இருக்கு, சரி. ஆனால் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய எல்லா குணங்களும் பிராட்டிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோமானால் எம்பெருமானுக்கு தண்டதரத்துவம்னு ஒரு குணம் இருக்கே, தண்டனை கொடுக்கக்கூடிய தன்மைன்னு ஒண்ணு இருக்கே, அதுவும் பிராட்டிக்கு உண்டோ அப்படிங்கிற சந்தேகம் இன்னும் நிக்கிறது. இன்னும் சந்தேகம் அதிகமாயிடுச்சு. சுவாமி தேசிகன் பார்த்தார், இந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் கிளம்பிட்டுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இறைவனுடைய நிலை, அதாவது எம்பெருமானுடைய ஸ்வரூபம், குணங்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்மாழ்வாரே சொல்லிவிட்டார் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். இறைநிலை உணர்வது அரிது அப்படின்னு சொல்லியிருக்கார். உணர்வரிது அப்படின்னு விட்டார் ஆழ்வார். இவ்வளோ கஷ்டமா இருக்கு இந்த விஷயம்னு நம்மாழ்வாரே சொன்னதுனால இத புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த மாதிரி மீமாம்சை தர்க்கம் இதுக்கெல்லாம் நாம் போகக்கூடாது. அப்படி போய் புரிஞ்சிக்கிறதுக்கு வல்லமை இருந்தாலும் நாம் அப்படி போகாமல் பிரமாணங்களை தான் நம்பணும் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகர். இந்த மாதிரி தர்க்கம், மீமாம்சை, உதாகரணங்கள் இதெல்லாம் வச்சுண்டு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கெல்லாம் சாமர்த்தியம் கிடையவே கிடையாது. ஆனால் அந்த சாமர்த்தியம் சுவாமி தேசிகனுக்கு இருந்தது. அப்படி இருந்த பொழுதிலும் தர்க்க பாண்டித்யத்தாலே நினைத்ததெல்லாம் சாதிக்கலாயிருக்க செய்தேயிரே நாம் பிரமாண சரணராய் போருகிறது அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். தர்க்க பாண்டித்யம் எல்லாம் இருந்து அதனால எல்லாத்தையும் சாதிக்க முடியும், சின்னதை பெருசாக்க முடியும், பெருச சின்னதாக்க முடியும் அப்படின்னு இருந்தாலுமே பிரமாண சரணராய் நாம் போவோம், அதுவே நமக்கு ஸ்வரூப லட்சணம் அப்படின்னு விட்டார் சுவாமி. பிரமாணங்களை நம்பணும், பெரியவர்கள் காண்பிச்சு கொடுத்த ஸ்ரீசூக்திகள் படி நடக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்லி இந்த சிக்கலை தீர்த்து வைக்க பிரமாணமாய் ஸ்ரீ பராசர பட்டர்னுடைய ஸ்லோகத்தை எடுக்கிறார் சுவாமி தேசிகன். சுவாமி பராசர பட்டர் தன்னுடைய ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல அழகான ஒரு ஸ்லோகம் அமைச்சிருக்கிறார். நாம் இந்த ஸ்லோகத்தை முன்னாடியே பார்த்திருக்கிறோம் ஸ்ரீ லட்சுமி அஷ்டோத்திரத்துல பல தடவை. இன்றைய தினம் இந்த சந்தர்ப்பத்துல இதை நன்கு புரிஞ்சு கொள்வோம். யுவத்வாதௌ துல்யே ப்யபரவசதா சத்ரு சமன ஸ்திரத்வாதீன் கிருத்வா பகவதி குணான் பும்ஸ்த்வ சுலபான் த்வயி ஸ்த்ரீ பட்டர் சொல்றார், அம்மா ரங்கநாயகி தாயே, நீயும் எம்பெருமானும் பல விஷயங்கள்ல துல்லியமானவர்கள் தான். யௌவனம், அழகு, அதே போல பல கல்யாண குணங்கள், எம்பெருமானார் சொன்ன மாதிரி எல்லாத்திலையும் உங்களுக்கு சாமியம் உண்டு. நீங்க ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் சதிருஷமானவர்கள் தான். அப்படி இருக்க இருந்த பொழுதிலும் நீங்கள் ரெண்டு பேரும் போகத்துக்காக, லீலைக்காக அழகா ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கொள்கிறீர்கள். சில குணங்களை நான் எனக்கு மட்டுமே வச்சுக்கிறேன் அப்படின்னு எம்பெருமான் சொல்லுவார். அதே போல சில குணங்களை நான் எனக்கு மட்டுமே வச்சுக்கிறேன் அப்படின்னு பிராட்டி சொல்லுவார். அது எந்த மாதிரி குணங்கள்னு பார்த்தா, எம்பெருமானுக்கு பும்சத்துவம், பித்ருத்வம், பிரசாசித்ருத்வம் அந்த மாதிரி குணங்கள்லாம் உண்டாம். அதாவது இன்னூத்தருக்கு அடங்கி இருக்க மாட்டார், ஸ்திரமா இருப்பார், மற்றவர்கள் தப்பு பண்ணா தட்டி கேட்பார். இதெல்லாம் புருஷ லட்சணத்துக்குன்னு உரிய குணங்கள். அதெல்லாம் நான் எனக்கு வைத்துக் கொள்கிறேன் அப்படின்னார் எம்பெருமான். பிராட்டி சொன்னா, ஸ்திரீக்கு ஏத்த குணங்கள் எல்லாத்தையும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா, ஸ்திரீ த்வை காந்தான் ரதிம பதி பாரார்த்திய கருணா க்ஷமா அந்த மாதிரி குணங்கள்லாம் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா, கருணை, பொறுமை, மார்தவம், அதே போல பதிக்கு அடங்கி இருக்கக்கூடிய தன்மை, புருஷகாரத்துவம் எல்லாம் நான் எனக்குள்ளே வைத்திருக்கிறேன் அப்படின்னு பிராட்டி சொன்னான். அதனால இவர்கள் ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள இத விபஜிச்சுண்டு சம்சார நிர்வாகம் பண்ணுகிறார்கள். பொதுவா பதி பத்னி ரெண்டு பேருக்கும் சொத்துக்கள் பொதுவாதான் இருக்கும். அப்படி இருந்த பொழுதிலும் சில வஸ்துக்களுக்கு இந்த பத்னியே உரிமையாளையாக இருப்பார், அதே போல சில வஸ்துக்களுக்கு அந்த ஆண்மகனே உரிமையாளராக இருப்பார். நகை, புடவை அப்படியெல்லாம் இருந்தா அதை ஆளக்கூடியவள் அந்த பத்னி தான். அதுக்காக அந்த சொத்து பதி பத்னி ரெண்டு பேருக்கும் சொந்தம் இல்லைன்னு ஆயிடுமா? அந்த நகையோ புடவையோ அந்த பதிக்கும் அதே அளவு சொந்தம் தான். ஆனா அதுல உரிமை கொண்டாடுறது இந்த பத்னி. அத போல இந்த புருஷகாரத்வாதி குணங்களுக்கு உரிமை கொண்டாடுகிறாள் பிராட்டி. ஏன்னா அது ஸ்திரீக்குரிய குணம் அப்படிங்கறதுனால. அதனால ஸ்திரீக்குரிய குணங்கள் எல்லாம் தனக்குள்ளே அடக்கி வைத்துள்ளாள் லட்சுமி தேவி அப்படிங்கறதுனால இவளுக்கு ஸ்திரைண சௌம்யா அப்படிங்கிற திருநாமம் வருகிறது. ஸ்திரைண சௌம்யா அப்படிங்கிற திருநாமத்திற்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அருளி செய்த நிருப்தி ஸ்லோகம். நாரி ஸ்வபாவே பவிதா பதம் தத் த்ரைணம் ரமாதேன விபாதி சௌம்யா அஜ்ஞாத தண்டா சததம் பிரசன்னா தத்ஸ்த்ரைண சௌம்யேதி விபாதி நாம்னா. ஸ்திரைண சௌம்யா அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் ஸ்திரீகளுக்கு ஸ்திரீ தர்மப்படி வாழும்படியாக பிராட்டி அனுகிரகம் செய்வாள், புருஷர்களுக்கு புருஷ தர்மத்தின்படி வாழும்படியாக பிராட்டி அனுகிரகம் செய்வாள் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். ஸ்திரைண சௌம்யா யை நமஹா.